శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీనివాస మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవతే భాష్యహారాయ మహాదేశికాయ నమః శ్రీమతే వగుణభూషణ మహాగురవే నమః శ్రీతరంగమహానందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలర్మేల్వంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం చదాహృతి ஸ்ரீரொந்துதோ புலி திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன படமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ருதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆச்சாரிய குலபதியான சுவாமி தேசிகனுடைய அற்புதமான தயாசதகம் என்ற கிரந்தத்தை அனுபவிச்சுருக்கோம். ஆஸ்திகாலுக்கு நேற்றைய பரியந்தம் 37 ஸ்லோகங்கள் பிராப்தமாயிருக்கு. அந்த 37வது ஸ்லோகத்திலே இந்த பாவிகளான இந்த ஜீவாத்மாக்கள் தரிகட்டு அலைஞ்சின்றிருக்கு. ஏதாவது ஒரு காரணத்தினாலே அவர்களுக்கு புனப்புனகா வருத்தமே துக்கமே அவருடைய ஸ்திதியாயிருக்கு. அப்படிப்பட்டவாழ் எம்பெருமானை அலைய வேண்டும். எம்பெருமான் வாசம் செய்கின்ற இடத்திலே சமீபத்திலே சந்நிகிதமாக தாங்களும் வாசம் செய்து எம்பெருமானுக்கு திவ்ய திருமேனிக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதானது சாஸ்திர நியதி. சில காரணங்களினாலே அந்த வாசஸ்தலம், அந்த திவ்ய க்ஷேத்திரம், அந்த திவ்ய தேசம் அவளுக்கு கிடைக்கல. சுவாமி தேசிகனுடைய கூற்றுப்படி யாதொருவன் என்னொருவன் என்று அபிமானிக்கின்ற ஒரு ஸ்ரீவைஷ்ணனுடைய நிழலிலே ஒதுங்கி வர்த்திப்பது ஆனது அதுவே திவ்யக்ஷேத்திரம்னு சொன்னார். இப்படி இருக்கக்கூடியவா எம்பெருமான அவள் அந்திமத செய்யும் போது எம்பெருமானை ஸ்மரிக்க முடியாத போயிடுறது. எம்பெருமான ஸ்மரிக்க முடியல. வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வாந்தநீர் குழி கண்கள் மீழற்ற தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அலற்ற தீயொரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கன்மாலிடம் சிக்கனச் சுற்றமாய் ஒரு பக்கம் நிற்கவல்லார்க்கு அறவதண்டத்தில் உய்யலுமாமே என்று பெரியாழ்வா சாதித்த தன் திருமொழியிலே இப்படியானது அவளுடைய தேகஸ்தித்தியானது அந்திம தசையிலே இருக்கும்பொழுது எம்பெருமானை ஒரு க்ஷணமாத்திரம் ஸ்மரிப்பது என்பதானது ஒரு அசௌகரியம் ஏற்படுறது அவளுக்கு. இப்படியான அசௌகரியத்தினுடைய ஜீவிச்சிருக்க இந்த ஜீவாத்மாக்களை நல்வழிப்படுத்தி எம்பெருமானை நினைக்க வைத்து எம்பெருமான் அகம் மத் பக்தம் ஸ்மராமின்னு சொன்னார். அவர் பிராட்டி அவர் பக்கத்திலிருந்து ஸ்மாரையே துவாம்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒன்னதாம்பா நினைக்கிறாம நினைச்சுட்டான். நீ வந்து அவன் நினைக்கிறேன்னு சொன்னாலும் இந்த சமயத்திலே அவனுக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு எம்பெருமானுடைய புத்தியை அவனுடைய கடாட்சத்தை இந்த ஜீவாத்மா மேலே திருப்புகிறாள் அப்படி என்பதானது மாதவனான எம்பெருமானுக்கு நினைவூட்டுகிறாள்னு 37வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் விஷகிரு சவிதேஷு வியாஜதோ வாசபாஜாம் என்ற ஸ்லோகத்திலே ஸ்மாரயசி பகுலீலம் மாதவம் சாவதானா அப்படின்னு சாதிச்சார். அது கீழ் ஸ்லோகம். இன்றைய தினமான ஸ்லோகமானது 38வது ஸ்லோகம் பிராப்தம். திசி திசி கதிவித்பிர் தேசிகை நீயமானா சிரதரம் அனுகம்பே சாத்யலக்ஞா குணைஸ்துவம் பரிகத விஷதைலம் பாரம் ஆரோபயந்தி பவஜலதி கதானாம் போதபாத்ரி பவித்ரி அப்படின்னு சொல்றேர். சூக்ஷமான அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு பெரியவா என்ன சாதிச்சிருக்கா அப்படின்னாக்கா, ஒரு பெரிய சம்சார சாகரம், இது இந்து மகா சமுத்திரம் இருக்கு. அந்த சமுதிரத்தில் பிரயாணப்படணும்டா நல்ல ஒரு கப்பல் தேவைப்படுறது. கப்பல் மட்டும் இருந்தா போறாது, அந்த கப்பலை செலுத்தக்கூடியதான் ஆற்றல் இருக்கணும். அதுல போறவாளுக்கு ஆற்றல் மட்டும் இருந்தா போறாது, எந்த வழியா போனோம்ன்ற ஒரு மார்க்கம் தெரியணும். அந்த மார்க்கத்துக்கு அதிலே சிறந்ததான பழக்கப்பட்டதான மாலுமிகள் அவள் இருக்கா? அவ எந்த வழியில போனா, எந்த திசையிலே போனா நாம் செல்ல வேண்டிய இடமானது கரெக்டா போய் சேர்த்துடும் அப்படின்னு அறிந்தவ இந்த கப்பலாகிய மரக்கலம் வேறு திசைக்கு செல்லாமல் வழியறிந்த மாலுமிகளாலே நன்கு இழுத்துச் செல்லப்பட்டு செல்ல வேண்டிய இடத்திற்கு போய் சேர்க்கக்கூடியதான வலிமை அந்த மாலுமிகளுக்கு இருக்கு. அவதான் ஆச்சாரியாள்னு சொல்ற. இது வழி தவறி போகாது, ஏன்னா நல்ல ஸ்திரமான கட்டுக்களாலே கட்டப்பட்டு இருக்கு இந்த கப்பல், கவிழாதம இருக்கும். இது எல்லாம் சமுதிரத்திலேந்து இந்த திருமலையாகிய திருமலைக்கு கொண்டு அதன் அர்த்தம் மோதி எம்பெருமானுடைய சமீபத்திலே கொண்டு சேர்க்கிறது. அப்படி இந்த சம்சாரமாகிய கடலிலே நல்ல ஆச்சாரிகளாகிய மாலுமிகளால் இழுத்துச் செல்லப்பட்டு அந்த படகாக யார் இருக்கான்னு கேட்டா அந்த தயாதேவியே படகாக இருக்காள். பவஜலதி கதானாம் போத பாத்ரி பவித்ரின்னா போதம்னு சிசுக்குன்னு சொல்லுவா, இல்ல படகுக்குன்னு சொல்லுவா, நௌகான்னு கூட சொல்லுவா, அந்த களத்தை சொல்லுவா. பெரியாழ்வா சாதிச்ச என்புருகு இனவேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா பல நாளும் துன்ப கடல்வுக்கு வைகுந்தன் என்பதோரு தோணி பெறாதுழல்கின்றேன். அன்புடையாரை பிரிவிரு நோயது நீயும் அருதி குயிலே பொன்புறமே நீ கருணக் கொடியுடை புண்ணியனை வரக்குவாய். ஆண்டாள் நாச்சியார் பாசுரம், பெரியார் வாரம் தப்பா சொல்லிட்டேன், நாச்சியார் பாசுரம். நாச்சியார்னு சொல்றா எம்பெருமான் தான் வைகுந்தன் என்பதோர் தோணி இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்குன்னு சொல்றா. அப்பேற்பட்ட தோணியைக்கு சகியாயிருப்போள் யார்னா இந்த தயாதேவி. தேசியனுடைய இந்த தயாசதக ஸ்லோகத்தின் மூலமாக போத பாத்ரி பவித்ரி பவஜலதி கதானாம் போத பாத்ரி பவித்ரின்னு சுவாமி தேசிகன் சாதிப்பதாதே, இங்க அந்த ஜீவாத்மாக்களை ரட்சித்து ஆச்சாரிகளால் இழுத்துச் செல்லப்பட்டதான இந்த படகாக இந்த தயாதேவி இருக்கான்னு சுவாமி தேசிகனுடைய அற்புதமான வாக்கு இந்த ஸ்லோகத்தை கொடுத்திருக்கார். இங்கோ இங்க தேசிக சப்தம்னு சொன்னா தேசிகன்னா ஞானவான் ஒரு அர்த்தம், தேசிகன்னா வழிகாட்டிகள்னு சொல்லலாம். எதற்கு வழிகாட்டா? எம்பெருமானை அடைவதற்கு வழியை காட்டுகிறார்கள்னு சொன்னா. அவருடைய செல்வார் வழி எப்படி இருக்குன்னா வழி சுத்தமானது இருக்கும், கண்ட சோதனம் பண்ணா கண்டகன்னா முள்ளுன்னு அர்த்தம். வழியெல்லாம் முள்ளா இருக்கிற பாதையிலே நம் ஆச்சாரியால் கூட்டுன்னு போமாட்டா. நல்ல சுத்தி செய்யப்பட்டதான ஒரு வழியில் தான் நம் ஆச்சாரியால் நம்மளை கூட்டும். இது வழி இன்னமு சென்றவர் இன்புலன் வேறிடுவார், இது வழி ஆமலவன் தறிவார் எங்கள் தேசிகரே, இது வழி எய்துக என்று உகப்பார் எம் பிழை பொறுப்பார், இது வழியாம் அறையோர் அருளால் யாம் இசைந்தனமேன்னு. நாம் இசைந்த வழியானது எதுன்னு சுவாமி தேசிகன் சாய்கிறார். என் ஆச்சாரியர் சொன்னா இது வழி இன்னமு சென்றவர் இன்புலன் வேறிடுவார், இது வழி ஆமல் அவன் தறிவார் எங்கள் தேசிகரே. எங்கள் தேசிகர்னா ஆச்சாரியன் அர்த்தம், சுவாமி தேசிகன் எவரும் ஆச்சாரியர் தான். அவருக்கு அவர் தேசிகர்னு சொல்லும் போது அவருடைய ஆச்சாரியனை சொல்லுவதாக ஐதீகம் இங்க. அதனால என் ஆச்சாரியால் இதுதாண்டா வழின்னு சொல்லிட்டு அந்த வழியிலே நாம் பிரயாணிப்பதே தலை சிறந்த உபாயமாக இருக்கும்னு சுவாமி தேசிகனுடைய உபதேசம் இந்த இடத்துல. அதனால இந்த வழி அவளுக்கு மட்டுமே தெரியும். ஏஷபந்தா விதர்பானாம் என்று சொன்னா மகாஜனோ ஏன கதகாச பந்தாகா அப்படின்னு சொல்றா. இப்படி எத்திசையும் உழன்றோடி என்று இல்லாமல் இந்த திசையிலே மட்டும் பிரயாணம் பண்ணு, நீ செல்ல வேண்டியதான வழி உனக்கு கிடைச்சிரும் சொல்லக்கூடிய வாழ் நம் ஆச்சாரியாள். ஒரு பெரிய மரக்கலம் இருக்கு, ஒரு கப்பல் இருக்கு, சமுத்திரத்தில் அது வந்து மிதந்து போகும்போது அதை நடத்துவதற்கானது நிறைய சிப்பந்திகள் தேவைப்படுறா, மாலுமிகள் தேவைப்படுறா. அதனால நம் சம்பிரதாயத்திலே ஒரு ஆச்சாரியன் மட்டும் இல்ல, பல ஆச்சாரியர்கள் கலியுகத்திலே சுவாமி நம்மாழ்வார் பிரதமாச்சாரியரானார் என்பதானது சுவாமி தேசிகன் திருவாக்கு. ததானந்தரம் ஸ்ரீ பாஷ்யகார அவதாரம் ஆளவந்தார் நாதமணிகள் இத்தியாதி ஆச்சாரியெல்லாம் சேர்ந்து நமக்கு இன்றைய பர்யந்தம் இந்த ஜீவனை கடத்தேற்றத்துக்கு சரணாகதி என்ற உபாயத்தை பெரியோர் சொல்படி கையெடுத்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணின்றிருக்கான் நம் ஆச்சாரியால். அதனாலே பகுவச்சனமாக தேசிக இஹி அவர்களாலேன்னு போட்டிருக்கிற இந்த பன்மையா. இவா எப்படின்னா பகவத் குணங்களாலே கட்டப்பட்டவர்கள், நல்வழிய தவிர வேற வழிய வாழ்க்கு அலௌகீகமான வழி தெரியாது. அதாவது அலௌகிகமான வழின்னு எப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா நிறைய வழிகள் இருக்கு. எம்பெருமானை அந்த தரிசனத்தை காட்டுவது மட்டும்தான் வைதீக வழி. வைதீக வழி அந்த வழியிலே கொண்டு போறா இவா. வேறு விதமான வழி இவாளுக்கு தெரியாது. எந்த வழியா போனா அந்த எம்பெருமான நாம் அப்படி அடைய வேண்டும்னு காட்டிட்டோம் அந்த இடத்துல. இப்படி நானா விதமான வழிகள் இருக்கும்போது ஒரு வழியானது பக்தி பிரபத்தின்னு சொன்னா பிரபத்தியான வழியானது ரொம்ப சுலபம்னு காட்டுற ஆச்சாரியாள். பக்தியானது பக்தியோகம் பண்ணி இந்த கலியுகத்தை எம்பெருமானை அடைவது சாத்தியமல்ல. அதை கீதையிலே பெருமானை சொல்லிட்டார், வல்லார் முயல்க வழியிழந்தார் எந்தனை தொழுக என்று அப்படின்னு சொன்னான். இவா வந்து மாலுமிகளாயிருந்து பக்தியோகம் பண்ணக்கூடியவா பண்ணலாம், வழியிழந்தாராகியவள் எம்மை தொழு அப்படின்னா சரணாகதி பண்ணுன்னு அர்த்தம். கிருஷ்ணன் வாக்கு தேசிகன் அழகா எடுத்து கொடுக்கிறார் நமக்கு ரகசியம் சொல்லும் போது. இப்போ இந்த மாலுமிகரான ஆச்சாரியால் இழுத்து செல்லக்கூடிய கப்பல் இது என்னன்னா தயாதேவி தான் பெரிய கப்பலாயிருக்கா. இந்த சம்சாரத்தை உழண்டு கொண்டு கூடியதான இந்த ஜீவாத்மா கலை தன்னது தானே ஒரு கப்பலாக இருந்து அதில் ஏற்றிக்கொண்டு ஆச்சாரியாலை வச்சு இழுத்துக்கொண்டு திருமலையிலே கொண்டு மோதி அந்த மலை மேல மொத்த பேரும் ஏற்றி விட்டுறாளா. இவளே தயாகிய கப்பலாயிருக்கா. ஒரு ஜீவன் வந்து எம்பெருமானை அடைய வேண்டுமென்னா சம்சார சாகரத்தை தாண்ட வேண்டும். சுவாமி தேசிகன் சோபானத்தில் அழகா சொன்னார், அடல் உலகம் உண்டு மிந்த வருக்கன் போல அழுக்கடந்து கழுவிய நல் தரளம் போல கடலழுகி கரசேர்ந்த கலமே போல காட்டுத்தி கலந்தொழிந்த களிரே போல மடல் கவரும் மயல் கழிந்த மாதர் போல வன் சிறை போய் மன்னர் பதம் பெற்றாறு போல உடல் முதலா உயிர் மறைக்கும் மாயடிக்கு உயர்ந்த பதமேறி உணர்ந்தொன்றினோமே அப்படின்னு தேசிகன் சாய்கிறார். சிறையில இருந்த ராஜா விடுபட்டு திரும்பும் ராஜ்யம் வாங்கின போலம். பெரிய தீயிலாகப்பட்டதான் ஒரு கஜமானது காட்டிலிருந்து வெளிப்பட்டது போலவும் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர்றார். இப்படியானது இந்த தோணியாக வைகுந்தர் என்பதோர் தோணியாக இந்த சம்சார சாகரத்தை தாண்டும் தோணியாக இருப்பவள் சாக்ஷாத் தயாதேவி அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த தோணியானது ஆச்சாரிகளால் இழுக்கப்பட்டு எங்கு போய் மோதறதுன்னா ரொம்ப புருஷார்த்தம் எதுன்னா திருவேங்கடம் புருஷார்த்தம்னு சொன்னா அந்த திருவேங்கடத்திலே போய் மோதி மொத்த ஜீவனையும் இழுத்துக்கொண்டு திருவேங்கடமுடையானுடைய அவன் இருக்கும் வாசஸ்தலமான அந்த வேங்கடத்திலே கொண்டு சேர்க்கிறது. அப்படி சேர்த்தாக்கா திருமலை ஆகிய விஷயத்தை நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். நம்ப இந்த சம்சார சாகரத்தை சிக்காமல் திருமலை எம்பெருமானை ஆசிரியிக்க வேண்டும் என்று அந்த தயாதேவி தானே ஒரு கப்பலா இருந்து கொண்டு ஜீவாத்மாக்களை திருமலை ஆகிய அந்த கரையிலே கொண்டு சேர்ப்பிக்கிறாள். எங்கெங்கோ சமுதிரத்திலே நாம போனா எங்கெங்கோ இழுத்துன்னு போயிடும். அப்படி இல்லாமல் சமுதிரத்திலே தத்தளிக்கின்ற சம்சார சாகரத்திலே தத்தளிக்கின்ற அனைத்து ஜீவாத்மாக்களையும் தான் இழுத்து வந்து திருவேங்கடமுடையானுடைய திருவடியை அடையும்படி செய்கிறாள். இதற்கு கீஷ்லோகத்தில் என்ன சாதிச்சார்னா சுவாமி தேசிகன், அவ எம்பெருமானத்தே சந்நிகிதமா இருக்கணும்னு சில லாபங்கள்ல பார்த்தா. ஆனா இந்த ஸ்லோகத்துல மொத்த பேரையும் இழுத்துண்டு போய் அங்க போய் சேர்த்து விடுறா அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே வந்து இவள் தயாதேவியை ஒரு பெரிய படகாக கொண்டு ஆச்சாரிகள் மூலமாக மாலுமிகளாக அவர்கள் இருந்து கொண்டு இந்த படகை கயிறு கட்டி இழுத்து வேறு திசைக்கு செல்லாமல் செல்லும் திசையான திருவேங்கடத்துக்கு சென்று சேர்க்கிறாள் அப்படின்னு ரொம்ப அற்புதமா சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை சொல்லி தலை கட்டுறார். கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.